பூவின மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிழி சிறுமாகிலை பின்னிய தோரணம் இருமை விழி நாடக காரியம் அவள் வாழ்கே தினம் வாழ்கே இந்த ஏழை நெஞ்சின் கோவிலில் தெய்வப் பெண்ணாறு கண்கள் பேசும் யாடை அல்லவோ கால்கள் போகும் பாதை என்னவோ பெண்மை மாலை சூடும் அல்லவோ சொந்த வீடும் மாறும் அல்லவோ பூவினும் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிழி சிறுமாதிலை பின்னிய தோரணம் இருமை விழி நாடக காவியம் அவள் வாழ்க தினம் வாழ்க இந்த ஏழை நெஞ்சின் கோவிலில் தெய்வ பெண்ணாக அந்த வானில் செல்லும் மேகமே அந்த வானைக்கென்ன சொந்தமோ அன்று நானும் அந்த மேகமே இனி நாளை கால மாறுமோ பூவினு மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிழி சிறுமா